वेङ्कटनाथार्य कविता केकेसरी वेदान्ताचार्यवर्योः मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमोवाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकः कृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपाणिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् मानातीत प्रतित विभवान् मङ्गलम् मङ्गलानाम् वक्षः पीठी मदिविजयनो भूषयन्ती स्वकान्त्या प्रत्यग्रानुश्रविकमहिम प्रार्थनीनाम् प्रजानाम् श्रेयो मूर्तिम् श्रियमशरणस्त्वाम् शरण्याम् प्रपत्ये. தாயாருடைய பெருமைகள் எல்லாம் பார்த்து வந்தோம். போன வாரம் மூன்று ஸ்லோகத்திலே பூலோகத்திலே தாயார் நமக்கு என்னென்ன மங்களங்களை கொடுப்பா, அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணவனுக்கு என்னென்ன மங்களங்கள், அதுக்கப்புறம் மோக்ஷ சாம்ராஜ்யத்துக்கு போனவுடனேயும் எப்பேற்பட்ட மங்களங்களை தாயார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம். தாயாருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு ஆச்சாரியர் இங்க கிடைச்சி, ஆச்சாரியர் அனுகிரகத்தினாலே சரணாகதி பண்ணி நம்ம மோக்ஷத்துக்கு போறோம். அது வரைக்கும் தாயாரே எல்லா அனுகூலத்தையும் பண்றா. எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எப்படி படிப்படியா அவன் வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாளோ அந்த மாதிரி தாயார் நமக்கு அனுகிரகம் பண்றான். அப்படி 20 ஸ்லோகத்துல தாயாருடைய பெருமைகள் எல்லாம் பார்த்தோம். தாயாருடைய அனுகிரகத்தினாலதான் மத்த எல்லாமே இந்த லோகத்துக்கு மங்களம் மங்களான மங்களம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் மங்களமா உறைவிடமாக இருக்கிறது தாயார்னாலதான் அப்படின்னு. இப்ப 21 ஸ்லோகத்திலிருந்து எப்பயுமே சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாட்டங்கள்ல முதல்ல அந்த பெருமாளுடைய மகிமைகள் எல்லாம் சொல்லி கடைசியில தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கடைசியில பலஸ்ருதி அப்படிதான் முடிப்பார். அது 21 ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பம். 5 ஸ்லோகம் இன்னைக்கு முடிஞ்சா நம்ம 5 ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். தாயார்கிட்ட பிரார்த்தனை அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒருத்தர் பிரார்த்தனை, அவாவாளுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஆனா உண்மையிலேயே என்ன பிரார்த்தனை அப்படின்னா ஆச்சாரியர்கள்கிட்டதான் கத்துக்கணும். நமக்கு என்ன பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நம்ம வந்து நமக்கு ஏதோ அனுகூலம் வரணும், துட்டு வரணும், ப்ரமோஷன் வரணும், ஏதோ நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அது நமக்கு நம்ம அதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளுடைய ஞானம் அப்பேற்பட்டதா இருக்கிறதுனால அதையே நம்ம வேண்டிக்கிறோம் தாயார்கிட்ட. ஆனா உண்மையிலேயே ஆச்சாரியர்கள் என்ன வேண்டிப்பா அப்படின்னு பாக்கணும். அதான் சுவாமி தேசிகன் தாயார்கிட்ட 2 ஸ்லோகமாக பிரார்த்தனை பண்றது. அதுல முதல் ஸ்லோகத்துல சானு பிராச பிரகடிததையை சாந்திரவாத்சல்யதிக்தைஹி அம்பஸ்னிக்தை அமிர்தலஹரி லப்த சப்ரமச்சரியை தர்மே தாபத்ய விரச்சிதே காடதத்தம்க்ஷணம் மாம் ஆகிஞ்சன்யக்லபிதமனகை ராத்ரயேதாஹ்கடாக்ஷைஹி அப்படின்னு. தாயாருடைய கண் அந்த அர்ச்சா விக்கிரகமாக இருந்தாலும் விபவாவதாரத்திலேயாக இருந்தாலும் தாயாருடைய கண்ணை பார்த்தாலே தெரியும் எப்பேற்பட்ட கட்டாட்சம் பண்ணக்கூடிய அனுகிரகம் பண்ணக்கூடியவா அப்படின்னு. அத ஒரு ஒரு படியா சொல்லிட்டு போறாரு. எப்படின்னா ஒரு ஏழையை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறவன் ஒருத்தன் பார்த்து ஆஹா இப்படி இருக்கானே அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைச்சா அந்த கருணை எப்படி நம்ம அந்த முகத்தையே காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி சானு பிராச பிரகடித்த தயை சாந்திரவாத்சல்யதி தைஹி அப்படின்னு அந்த பிரகட்டித்த அந்த தயை வந்து பிரகட்டிதமாக நமக்கு தெரியக்கூடிய தாயாருடைய முக அந்த லாவண்யம் அதை பார்த்தாலே அந்த கண்கள் உடைய இதை பார்த்தாலே கருணையே பொங்கி இருக்கு. அது எப்படின்னா முதல்ல இருக்கிறது கஷ்டப்படுறவாளுக்கு அழகா பாவமே இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த கண்கள்ல அந்த பாவனை நமக்கு உடனே காமிச்சு கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, அதோட ஒரு படி மேல ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தைகள் இருக்கிற வாத்சல்யம். அதனால வாத்சல்யதி தைஹி அம்மாவுக்கு குழந்தைக்கு ஏதாவது கருணை பண்ணணும். ஆஹா இந்த கரெக்டா டைம் பார்த்துப்பா அம்மானா, அப்பா கூட கொஞ்சம் கஷ்டம்தான். 2 மணி நேரம் ஆயிடுச்சு குழந்தைக்கு திருப்பி பசிக்கு, சின்ன குழந்தையா இருந்தா திருப்பி பசிக்க போறதேன்னு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். எப்பப்ப என்ன சொல்லி தரணும் குழந்தைக்கு அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரி இவனை படிப்பு சேர்த்து விடணுமே அந்த வயசு வந்துருத்தே அப்படின்னு, அன்னப்பிராசனம் பண்ணணுமே எல்லாம் அம்மா கிட்ட இருந்து தானே ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட வாத்சல்யம் கஷ்டப்படுறவாளுக்கு அந்த கருணையோட இது இன்னும் ஒரு கருணை ஒரு பொசக்தி. அதுக்கு அம்பஸ்னிக்தை அம்பா அப்படிங்கிற தாயாரே அம்மா அப்படின்ற அர்த்தம், அமிர்தலஹரி ஸ்னேகம், ஸ்னிக்தை ஸ்னேகம், ஸ்னேகிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அது அவளுக்கு பண்ணா நமக்கு பண்ணா போல சந்தோஷமோ அந்த மாதிரி. இந்த மாதிரி மூணு விதமான அந்த கட்டாட்சங்கள் தாயாருடைய கண்ல இருந்தே அந்த கருணையிலிருந்தே நமக்கு தெரியுது. அமிர்த லஹரி அமிர்தம் பெருக்குவது போல் இருக்கு அமிர்தம், அந்த குளிர்ச்சியாக ஒரு அமிர்தம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த தாயாருடைய கருணை நம்மளால தெரியுது அப்படின்னு பிரம்மச்சரியைகி அப்படி. அது தாயாருடைய கட்டாட்சத்தை பார்த்தாலே தெரியுது, அதுக்கு விசேஷணங்கள் போட்டே. அடுத்த இதுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, கர்மே தாபத்ரய விரச்சிதே காடதப்த க்ஷணம்மாம். கர்மே தாபத்ரயம், தாபத்ரயத்தினாலே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருக்கோம் மூன்று விதமான தாபங்கள் அப்படின்னு இருக்கு, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு. ஆத்தியாத்மிகமான துக்கங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சரீரத்தினால வரக்கூடிய துக்கங்கள், வயசாயிட்டே இருக்குன்னா பிபி சுகர்லாம் தானா வந்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்திரியங்கள்லாம் கஷ்டம் வருது, சின்ன குழந்தையா இருக்கச்சு கூட சில சில வியாதிகள் வந்துருது, நம்ம சரீர விதமான சில வியாதிகள். அதை எல்லாரும் என்ன சொல்றா, தினமும் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணனா நம்ம சரீரத்தை நல்லா வச்சுக்கலாம், கடைசி காலம் வரைக்கும் ஓரளவுக்கு புஷ்டியாக இருக்க முடியும்னா அது சின்ன வயசுல இருந்தே நம்ம பண்ற அந்த உடல் பயிற்சிகளாலே பண்ணிக்க முடியும். ஆனா அந்த கஷ்டம் மட்டும்தானா அப்படின்னா, ஆதி பௌத்திகம்னு சில கஷ்டங்கள் இருக்கு. நம்ம என்னதான் உடல் சரியா வச்சிருந்தாலும் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், திடீர்னு எதிர ஒரு வண்டி வந்து நம்மளை இடிச்சிடறோம், ஆக்சிடென்ட் ஆயிடுறது, அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, இல்ல நம்மளாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதனால சில கஷ்டங்கள் வந்துடுறது உடம்புக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு மிருகம் திடீர்னு கிராமத்துக்கு போயிட்டே இருந்துச்சு பாம்பு கடிச்சிடுறதுன்றோம், அந்த மாதிரி சில விஷயம் நமக்கு தெரியாம நம்மளால, அது நம்மள என்னதான் நம்மளை நம்ம பாதுகாத்திருந்தாலும் இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கும் மேலா இருக்கு. இதுக்கும் மேல ஆதி தெய்வத்தம் பகவானுக்கே ரொம்ப கஷ்டம் வந்து, இதுல இந்த பூகம்பம், அதுக்கப்புறம் இந்த பிரளயம் இதெல்லாம் வருது இல்லையா, அதுல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. என்னதான் நம்ம நல்லா வச்சிருந்தாலும், நம்ம சுத்தி வேலி போட்டு என்ன வச்சிருந்தாலும் பூகம்பம் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வரத்துக்கான காரணம் என்னன்னா, தர்மமா இருக்கு, தர்மம் எங்கேயும் நடக்கிறது இல்லை, அதனால தெய்வங்களே தேவதைகளே கோவம் வந்துடுறது. அதர்மமே அதிகமாக இருந்துட்டு நம்ம நேச்சரை நம்ம என்னெல்லாம் பாடுபடுத்துறோம், மிருகங்கள்லாம் இருக்கிற வேண்டிய இடத்தை இடிச்சு இடிச்சு நம்ம பில்டிங் கட்டின்னு இருக்கோம், அந்த மாதிரி சில கர்மாக்கனாலதான், ஒருத்தர் பண்ற கர்மா இல்ல, அது அப்படியே பழகி பழகி பழகி இருக்கிற ஏரியில எல்லாம் வீடு கட்டினா இன்னைக்கு மழை பெஞ்சா ஃபுல்லா வந்துருதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான இதுவே இல்லாத. ஆனா தர்ம காரியங்கள்லாம் எங்கேயுமே நடக்காம, வேத அத்தியனம் பண்ணவாளுக்கெல்லாம் மரியாதை இல்லாம, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பகவான் சில இத பண்றேர், அது தெய்வ தெய்வீகமாக உண்டாகிறது, இதுல இருந்து நம்மளால தப்பிச்சுக்கவே முடியாது. அப்படி இப்ப ஏற்பட்ட மூன்று தாபங்கள், கர்மே தாபத்ரய விரச்சிதே அப்படின்னு புழுக்கத்துல கஷ்டத்துல இந்த சம்சார சாகரத்துல பல இருந்துட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இருந்துட்டு திருப்பி திருப்பி இதே வாழ்க்கையா, திருப்பி அடுத்த ஜென்மாவில பிறந்தா திருப்பி காலேஜ் போகணும், திருப்பி இதை படிக்கணும், இந்த கஷ்டங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குமா, அப்ப என்ன இதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்குமான்னு நமக்கு தெரியாது இல்லையா. இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் போறதுக்கு என்னன்னா, காட தப்த க்ஷணம்மா, உன்னுடைய கட்டாட்சத்தை புரிஞ்சிருந்த எனக்கு ஒரு க்ஷணம் மாத்திரம் அடி என்ன பார்த்து கட்டாட்சம் பண்ணிடு தாயார் கிட்ட. ஆகிஞ்சன்ய க்ளபிதமனகை ராத்ர ஏதா கட்டாட்சைஹி அப்படின்னு, ஆகிஞ்சன் வேற கதியே இல்லாத எனக்கு வேற யார்கிட்ட போனாலும் அந்த சாஸ்வதமான கொஞ்ச நாளைக்கு வேணா உதவி பண்ணுவா, சாஸ்வதமான ஒரு உதவி எதுன்னா ஒரு க்ஷண கட்டாட்சம், என்னோட குளிர்ச்சியான அந்த கட்டாட்சத்தை என் மேல பண்ணிடு அது போறோம். அது என்ன ஆக்கிடும் அப்படின்னா, ஆக்கிஞ்சன்ய க்ளபித மனகைஹி அப்படின்னு என்ன தோஷம் இல்லாத பண்ணிடும். அடியேனுடைய தோஷம் அப்படின்றது ஒன்னல்ல ரெண்டல்ல, பல ஆயிரங்கள் கோட்டி பல யுகங்களாக, ஒரு யுகத்துல கோட்டின்னு வச்சுன்னா பல யுகங்கள் அப்படி சேர்த்து பார்த்தா எண்ணிக்கையே இல்லாதது, இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்பேற்பட்ட தோஷத்தை இல்லாத ஒரு க்ஷண கடாட்சம் நம்ம மேல பட்டாலே போறோம். அதுதான் கேட்டுக்கிறது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு இல்ல, உன்னுடைய கருணா கட்டாட்சம், தாயாருடைய கட்டாட்சம் என் மேல பட்டா போறோம். தாயார் சன்னதியில எழுந்து இருக்கும்பொழுது தாயார் நம்ம வந்து அந்த சேவிக்கிறது, தாயாருடைய கட்டாட்சம் நம்ம மேல பட்டா போறோம். ஸ்ரீரங்கத்துல தாயார் எழுதுறதே ஒரு அழகு, அப்படி கொஞ்சம் வேகமாக எழுதி ஒரு ஒரு இடத்துல அங்கங்க நிப்பேன், அந்த சத்தம் வரும், ஆச்சரியமா இருக்கும். அந்த நிக்கிற இடம் என்னன்னா, அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையினாலே. அப்பேற்பட்ட இந்த எனக்கு உம்முடைய கட்டாட்சம் ஒண்ணும் வேறு போரும், இதை தவிர வேற என்ன பிரார்த்தனை நான் பண்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. அதுதான் நம்மளும் பிரார்த்தனைன்னு பண்ணும்போது என்ன அளவோ பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இந்த கட்டாட்சம் போறோம், இந்த கட்டாட்சம் அனைத்தையும் கொடுத்துருமே. நம்ம பார்த்தோம் இல்லையா, மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய இந்த கட்டாட்சம் இருந்தா போறோம். விபீஷணன் இதுல லங்கையில கூட சொன்னேன், ராமன் வந்து தாயார் கட்டாட்சம் பண்ணிண்டே அந்த விமானத்தை இது பார் இங்க பார் அங்க பார் அப்படின்றது. ஏன்னா அந்த விபீஷணன் இதுக்கு முன்னாடி ராமன் இருந்தான், ஆனா இனிமேல் தன்னுடைய பக்தனாக விபீஷணன் ராஜ்யம் ஆள போறான். அதனால இந்த லோகம் பூர்த்தியா அந்த லங்கை பூர்த்தியா ஆச்சரியமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தாயார் கட்டாட்சம் பண்றதுக்கு முன்னாடி அயோத்தியால அதுக்கு பேரு லங்கை தான், லங்கைன்னு தான் வரும் எல்லா இடத்துலயும். விபீஷணனுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விமானத்துல ஏறி தாயார் கட்டாட்சம் பண்ண முன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஸ்ரீலங்கா. ஏன்னா தாயாருடைய கட்டாட்சம் இருக்காங்க, ஸ்ரீலங்கைன்னே பேர் வந்துருக்கு. அது அப்பேற்பட்ட தேசம், அங்க வந்து தாயாருடைய கட்டாட்சத்தினால இருக்கு. அது அந்த மாதிரி கட்டாட்சம் இருந்தாலே போறோம். திருப்பியும் என்னன்னா அந்த கட்டாட்சம் இப்போ என்னன்னா திருப்பி நிறைய பாவங்கள் பண்றா இல்லையா, அது அதை பாவங்கள் பண்ணாம தர்மங்கள் பண்ணிட்டே இருக்கும் எப்பயுமே. அப்ப தாயார் குளிர்ச்சியா கட்டாட்சம் பண்ணுவான்னு அந்த கட்டாட்சம் உண்டே போறும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இதுக்கு மேல நான் என்ன கேட்கறது, இப்போ ஒண்ணுமே கொடுக்கல நான் கஷ்டத்துல இருக்கேன்னா ஒரு 1000 ரூபாய் கேட்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டேர், இகத்திலையும் சௌக்கியம் கொடுத்தாச்சு. சௌக்கியம்னா என்னன்னு பாக்கணும். ஐயோ நம்ம பாத்துல டிவி இல்லையே அப்படின்றதுனால சௌக்கியம் இல்லைன்னு இல்ல, நமக்கு தேவையான அனைத்தையும் தயார் கொடுத்தாச்சு, சரணாகதியும் பண்ணியாச்சு, மோக்ஷமும் கொடுத்தாச்சு. மோக்ஷத்துக்கு வந்தாலும் அங்க வந்து பட்டாபிஷேகம் பண்ணதான் போறான். மோட்ச சாம்ராஜ்யத்துல நம்ம ஆனந்த லோகத்துல அனுபவிக்க தான் போறோம். இதுக்கு மேல நம்ம தாயார்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றதுனால சம்பத்யந்தே பவபய தமி பானவஸ்பிரசாத பாவா சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேலயந்த யாச்சே கித்வாம் மகாமகயத சீதலோதாரசீலா பூயோ பூயோ திசசி மகதாம் மங்களானாம் பிரபந்தான் அப்படின்னு சம்பத்யந்தே பவபயத்தமி பானவஸ்திரசாதாத் அப்படின்னு உம்முடைய அனுகிரகத்தினால எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா இருட்டில இருக்கவனுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை இருக்கு, வெளிச்சம் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற காலமே சந்தோஷமான காலம். வெளிச்சம் வந்தது விட்டுருங்க அப்படின்னா காத்தால நம்ம அளவா எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் அனுஷ்டானம்ன்றது காத்தால 4 மணிக்கே ஆரம்பிச்சிருவான். அந்த 4 மணிக்கே அந்த அந்த இடம் என்னன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. ஏன்னா இருட்டிலிருந்து பிம்மால விடியற சமயம் வெளிச்சம் வரப்போற சமயம். சூரிய உதயமே இல்லைன்னா நாடு என்ன ஆகும், மரங்கள் எல்லாம் என்ன ஆகும், சூரியன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அந்த வெளிச்சத்தினாலதான் ஒரு 10 நாள் வெறும் மழையே பொழிஞ்சிருந்து சூரிய வெளிச்சமே இல்லைன்னா நம்ம ஆம்லாம் எப்படி ஆயிடும். அதனால சூரியனுடைய அந்த உதயத்துக்கு சூரியன் உதயம் அப்படின்னு கண்டிப்பா தெரியும். அந்த ராத்திரி பிம்மால வேலை அந்த சூரிய அந்த இருட்டுக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் நடுவுல இருக்கிற சமயம் அப்படின்றது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா, சந்தோஷமான காலம். அப்படி சரணாகதி பண்ணவனுக்கு என்னன்னா இருட்டுலதான் இருக்கான், இத்தனை நாள் இருட்டுல இருந்தான், ஆனா வெளிச்சம் வரும்ன்ற நம்பிக்கை இல்ல. சரணாகதி பண்ணவனுக்கு ஆஹா வெளிச்சம் வரப்போறது அப்படின்னு பின்மால காலம் அந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்கிற அந்த நடு சந்தியா காலம் அப்படின்னு. சந்தியானா ரெண்டு காலம் சேர்ற ஒரு வேலை, அந்த இது ஆச்சரியமா அனுபவமாக இருக்கும். கஷ்டத்திலிருந்து இப்ப சுகம் வரப்போறதுன்னு தெரிஞ்சவன் எப்படி இருப்பான், சுகத்தை அனுபவிக்கிறது ஒருத்தன், ஆனா அந்த சுகம் இனிமேது நமக்கு எல்லாமே கஷ்டம் போயிடுச்சுடா சுகம்தான் இனிமேது அப்படின்னு தெரிஞ்சின்றவன் எப்படி இருப்பான். அப்படி இருக்கும் நம்மளுடைய மனோபாவம். அப்படி தாயார் என்ன பண்றா, இருட்டிலிருந்து அந்த வெளிச்சத்தை உண்டாக்குறா. பாவா சர்வே பகவதி ஹரவு பக்தி முத்வேலயந்த, அப்பேற்பட்ட பாவம் நமக்கு கிடைச்சிருக்கு. இனிமேது என்ன, தாயார் அனுகிரகம் கிடைச்சாச்சு, இனிமேது நம்ம வாழ்க்கை மோட்சத்துக்கு போனா பூர்த்தியான பிரம்மானந்தம் தான், அங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு காலம். அதனால அந்த இடத்துல கஷ்டமே இல்ல, அந்த மாதிரியான பாவம் நமக்கு வந்துருக்கு. பாவா சர்வே பகவதி ஹரவ் பக்தி முத்வேலயந்த அப்படின்னு இதுக்கு மேல என்னன்னா பக்தி தான் நமக்கு, மேலும் மேலும் உங்களுடைய இடத்துல பக்தி இருக்கணும். இதுக்கு மேல நான் என்ன கேட்கறது, யாச்சே கித்வாம், இதுக்கு மேல நான் என்ன கேட்பேன் அப்படிங்கிறது, யாச்சே கித்வாம் அகமஹ மிதா சீதலோதாரசீலா, உங்களுடைய குளிர்ச்சியான அந்த மகத்தான சீதளமான அந்த கருணா கட்டாட்சம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது ஔதாரியம் அப்படிங்கிறது. ஔதாரியம்னா என்னன்னா தாயாருடைய இது வந்து ஔதாரியம்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டும் நம்ம குழந்தைக்கு வேற என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட எண்ணம், அந்த கட்டாட்சம்லாம் நமக்கு கிடைச்சத பின்னு இந்த இருட்டிலிருந்து வெளிச்சம் வரும் அப்படின்ற பாவங்கள் எங்களுக்கு வந்ததுக்கு பின்ன யாச்சேகித்துவம், நான் என்ன உம்மிடத்துல கேட்பேன் அப்படின்னு, பூயோ பூயோ திசசி மகத்தாம் மங்களானாம் பிரபந்தான் அப்படின்னு பூயோ பூயோ மறுபடியும் மறுபடியும் இந்த மகத்தான இந்த மங்களத்தை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா இப்போ சரணாகதி பண்ணா கூட என்னன்னா ஆளவந்தார் சொல்றேர் பகவான் பக்தி மத பிரயஸ்டமே அப்படின்னு ஆளவந்தார் கேக்குற, பக்தியே குடு அப்படிங்கிற, பக்தியை குடு அப்படின்னு கேக்குறாரே அவர் தான் சரணாகதி பண்ணிட்டாரே அப்படின்னா, அப்ப பக்தி எதுக்கு, பக்தினால மோட்சத்துக்கு போகணுமா அப்படின்னா மோட்சம்தான் சத்தியம்னு அடித்து சரணாகதி பண்ணியாச்சு. அப்ப இப்ப என்ன பக்தி அப்படின்னா இங்க இருக்கிற அர்ச்சாவதார பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான ஒரு பக்தி இருக்கணும் இல்லையா. பக்தி இல்லாம நம்ம பெருமாளை சேவிக்க போனா இப்ப என்ன பக்தியில ஏதோ வேண்டா விருப்பா என்ன பிடிச்சிட்டு போறாங்கன்னா அப்ப அந்த பெருமாள் கிட்ட நம்மளுக்கு அப்படி எண்ணம் வராது. சில பேர் அங்க போய் பார்த்து பெருமாள் சேவிச்ச உடனே அவ மனசு மாறலாம், ஆனா அந்த பக்தி இருக்கணும் இல்லையா. அதனால அவர் கேக்குற பக்தி அந்த மாதிரி இந்த இடத்துல எப்பயுமே பக்தி இருந்துட்டு உம்முடைய கருணா கட்டாட்சத்தினாலே எப்பயும் எங்களுக்கு மங்களங்களோட இருந்துட்டு இருக்கணும், இது நீர் குடுத்துட்டே இந்த மங்களமும் உம்முடைய கட்டாட்சமும் எங்களுக்கு பட்டாச்சு, இதுக்கு மேல யாச்சேகித்துவம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுதான் இந்த 22வது ஸ்லோகத்துல ஆச்சரியமான இந்த விஷயம். அதனால வேதமே சொல்றது தேவஜுஷ்டாம் உதாரம் அப்படின்னு, தாயாருடைய உதார குணம், உதார குணம்னா எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் ஒன்னும் கொடுக்கலையேன்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது தாயாருக்கு மட்டும்தான் இருக்கும். எந்த காலத்திலயும் ஒரு அம்மா சொல்லி காட்ட மாட்டாங்க, நான் உன்னதான் நான் இவ்வளவு இது பண்ணேனே, உனக்கு இவ்வளவு கொடுத்து உனக்கு இப்படி பண்ணேனே, என்னுடைய கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு வாங்கி கொடுத்தேனேன்னு சொல்ல மாட்டான், தன்னுடைய குழந்தைக்கு தான் என்ன பண்றா அப்படின்ற அதை நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம தான் சில வாட்டி திருப்பி அம்மா கிட்ட கேட்போம் நீ என்ன எனக்கு பண்ணிட்டேன்னு, பெருசா எப்ப பார்த்தாலும் வந்து என்ன திட்டின் இருக்க அப்படின்னு. ஆனா தாயார் என்னைக்குமே நான் உனக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லி சொல்ல மாட்டாலோ அப்பேற்பட்ட இதோட இரு. தாயாருக்கும் குழந்தை எப்படின்னா ஆச்சரியமா அந்த குணம், அந்த ஔதாரியம் கொடுத்தும் நான் இன்னும் ஒன்னும் பண்ணலையே கொடுக்கணுமே இன்னும் நிறைய நிறைய அப்படின்ற அந்த குணம் தாயாருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா இங்க சொல்ற. இதுக்கு அடுத்தது முக்கியமான ஸ்லோகம், கடைசி மூணு ஸ்லோகமே ரெண்டு ரெண்டு வாட்டி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், கடைசி சாத்மர ஸ்லோகங்கள். மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோயம் ஜனனி இவையோ ஏகலக்ஷம் தயாயாஹ தத்தே யுஷ்மத் பரிஜனதயா தேசிகை ரப்யதஸ்துவம் திந்தே பூய பிரியமதே கில ஸ்மேரவக்த்ரா விபாசி அப்படின்னு அந்த போன ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியான ஸ்லோகம்தான். இனிமேல் என்ன கேட்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டானு, ஆனா தாயார் என்ன நினைக்கிறானா எல்லாத்தையும் கொடுத்தும் இன்னும் என்ன வேண்டும் அப்படின்னு. அர்ச்சாவதார ரூபமாக இருந்தாலும் அந்த முகத்துல ஆச்சரியமா அர்ச்சாவதாரத்திலேயே சிரிச்சுன்னு நம்ம கிட்ட இன்னும் என்ன வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்த தாயார் திருப்பி கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ பெருமாள் தாயார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து போய் பெருமாள் கிட்ட எனக்கு இது வேணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்ப உத்தியோகம் வேணும் அப்படின்லாம் கேட்கறது என்னன்னா, சுகாச்சாரியார் சொல்றார் கல்ப விருஷத்துக்கிட்ட போய் கோமணத்தை கேட்ட மாதிரி அப்படிங்கிறது. கல்ப விருஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்காது, ஆனா கல்ப விருஷம் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும்னா அதுங்கிட்ட போய் ஒருத்தன் கோமணத்தை கேட்டான் அப்படின்னா அது என்ன அர்த்தம். அவ பெருமாள் தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணா அதான், ஏன்னா பெருமாள் தாயார்னு அம்மா அப்பா நமக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவான், எந்த குழந்தையாவது போயிட்டு என்ன காலேஜ் சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லணுமாண்ணா, அந்த அவன் அம்மா அப்பாக்கே தெரியும் இந்த வயசுல இவனை காலேஜ் சேர்க்கணும், இந்த வயசுல இவன் ஸ்கூல் சேர்க்கணும், இவனுக்கு என்னென்ன தேவையா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து பண்ணுவான். ஆனாலும் குழந்தைகள் சில சமயம் கேட்டா கூட என்னன்னா காலம் முன்னாடியே கெட்டு விடுறான், அதனால ஒண்ணு இல்லை. ஆனா இந்த சமயத்துல இதை கொடுத்தா இவன் கெட்டுடுவான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறான். அது மாதிரி அம்மா அப்பாவுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும். அப்போ ஒரு சின்ன குழந்தை என்ன கேட்கும்னா, குழந்தை இருக்கு குட்டி கை குழந்தை கொஞ்சம் ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து கடைக்கு போறான்னா அப்பா பாத்துட்டு இருக்கா, அம்மா கடைக்கு போறான்னா இது ஓன்னு அழுது அம்மா வரலையே வரலையேன்னு, அம்மா வேணும் அப்படின்னு குழந்தை அழுதுன்னா அப்ப என்னென்ன உனக்கு என்ன வேணுடா, சாக்லேட் வேணுமா பிஸ்கெட் வேணுமா பொம்மை வேணுமா அப்படின்னு என்ன விளையாட்டுக்கு கேட்டா கூட அந்த குழந்தை என்ன சொல்லுன்னா அதெல்லாம் எனக்கு வேணா அம்மா தான் வேணும். ஏன் அப்படின்னா அம்மா வந்தாலே இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறா, அப்ப இதெல்லாம் எதுக்கு இவர்கிட்ட கேட்டுட்டே அப்படின்னு, அம்மா தான் வேணும் அப்படின்னு குழந்தை என்ன எப்படி அம்மா தான் வேணும்னுமோ அப்போ சிந்தும் மணிகள் எமக்கு வேண்டாம், சிந்தாமணியான நீரே எமக்கு போக்யம் அப்படின்னு உத்தமூர் சுவாமி ஒரு பாசுரத்துக்கு மங்களாசாசனம் பண்றாரு. சிந்தும் மணிகள், நீ கொடுக்கிற வரன்லாம் இருக்கட்டும், நீரே என் கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா கூட இருந்துட்டா அப்புறம் அம்மா அப்பா நம்ம கூட இருந்துட்டா ஏதாவது ஒரு கவலை நமக்கு இருக்கா, நம்ம இந்த கணத்துல இது பண்ணணும்னு அவளே சொல்லிட போறா, டே இன்னைக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், இதுக்கான தேவை எல்லாத்தையும் நமக்கு எப்படி எடுத்து கொடுத்துடுறாளோ. அம்மா அப்பா இல்லாத போது தான் கஷ்டம், ஆகா இத்தனை நாளா இல்லாம நம்ம இத்தனை நாள் அவளை டிபெண்ட் பண்ணி இருந்தோமே, இப்ப நம்மளே நம்ம சொந்த கால நீக்கணுமே அப்படி. அப்போ நீ கொடுக்கிற வரம்லாம் வேண்டாம், சிந்தும் மணிகள் எமக்கு வேண்டாம், சிந்தாமணியான நீரே எமக்கு போக்கியம் அப்படின்னு திருவேங்கடமுடியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாசத்துல அப்படி சொல்லு. அந்த மாதிரி இது வேணும் அது வேணும்னு சொல்ல தாயார் என்ன வேணா கொடுப்பானா, அப்ப தாயாரே எம்ம கூட இருந்தா நமக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்ணிட போறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்தா நல்ல தாயார் கிடையாது. குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா அது சாப்பிட்டா அதுக்கு ஜுரம் வரும். அப்ப எவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும், என்னைக்கு கொடுக்கணும்னு தாயாருக்கு தெரியும், நமக்கே கூட தெரியாது நமக்கு எது நல்லது அப்படின்னு சில வாட்டி நமக்கே தெரியாது. அப்ப அவ பார்த்து பார்த்து பண்ணும் பொழுது அப்பேற்பட்ட தாயார் பெருமாள் நம்ம கூட இருக்கணுமே தவிர அவ கொடுக்கற நான் கேட்டு வரன் கேட்டு நான் எடுத்துன்னு போறேன்னா அதை பயன்படுத்தணும். எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தா அந்த கோடி ரூபாய் எடுத்துன்னு போய் நம்ம வேற விதமா தப்பான செலவு பண்ணிடுவோம், இல்ல ஏதோ விதத்துல நம்மளை ஒருத்த ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனா தாயார் பெருமாள் பக்கத்திலே இருந்தா அவளுக்கு அனுகூலம், நமக்கு என்னெல்லாம் அனுகூலமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருப்பா மாதிரி சொல்லு. அதனால இதுல என்ன இருக்கு, கேட்கறதுக்கு என்ன இருக்கு, நீரே என் கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்றதுதான், இதுதான் பெரிய வரன். அப்ப சொல்றேன், மாதா தேவி துளசி பகவான் வாசுதேவ பிதாமே. மாதா தேவி அம்மா, நீர் யார் எனக்குன்னா தாயார், மகாலட்சுமி தாயார் அம்மா, சாக்ஷாத் பகவான் பெருமாள் அவர் எனக்கு அப்பா, வாசுதேவ பிதாமே. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், அம்மா அப்பான்னு இருந்துட்டா அவளுக்கே என்ன பண்ணணும்னு தெரியும், தனியா நம்ம ஒண்ணு கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால எப்ப குழந்தை ஆனாலும் அவளுக்கு பாத்திரமாயிடும். ஆனா நீர் அம்மா அப்பான்னு எனக்கு தெரியாம இத்தனை ஜென்மங்களாக நான் சுத்திட்டு இருந்தேன், அதை யார் சொன்னானா, தத்தே யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகை ரப்யதஸ்வம், தேசிகர்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுத்தா, ஆச்சாரியர்கள் என்ன காட்டி கொடுத்தா, இவாதான்ப்பா உனக்கு பெருமாள் தாயார் தான் அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பா சாதாரணமானவா இல்ல, யாருன்னா ஜெகன் மாதா ஜெகத் பிதா, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணக்கூடும், அவர் தான் பரமாத்மா, நம்ம எல்லாரும் ஜீவாத்மா, நம்ம அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் சாஸ்வதமான கைங்கரியம், அதுதான் இந்த முக்கியமான சம்பத்துன்னு எடுத்து சொல்லி கொடுக்கறா இல்லையா. அப்ப ஆச்சாரியர்கள்னாலே நான் தெரிஞ்சுட்டேன், இதனால அம்மா அப்பா யாருன்னு தெரியல. அப்புறம் அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சவனா அவ ரொம்ப கஷ்டப்படுறவாளானா, அப்படி கிடையாது, அவ தான் ஜெகன் மாதா ஜெகத் பிதா. சரி பரத்துவம் இருக்கு சரி அப்படின்னா ஔதாரியமான குணம், எல்லாருக்கும் கருணை பண்ணணும்ன்ற குணமும் இருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்ன, ஜாத சோயம் ஜனனி யுவையோர் ஏகலட்சியம் தயாயாக அப்படின்னு, ரெண்டு பேருக்குமே ஒரே லட்சியம் என்ன, தயா, நமக்கு தயை கருணையை காட்டணும் அப்படின்னு. அதனால உங்க குழந்தை உங்க தயைக்கு நான் பாத்திரம் ஆயிட்டேன், குழந்தைன்னு எப்ப மாதா பிதான்னு சொல்லிட்டேனோ அதுக்கப்புறம் என்ன, அவளுடைய தயை எனக்கு பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானா அவளே அவளுடைய ஏக லட்சியம் என்னன்னா நமக்கு கருணையை பண்றதே தான். தத்தே யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகை ரப்யதஸ்வம்னு, இவர் தான் அம்மா அப்பான்னு நமக்கு தெரியாத இருந்ததை நமக்கு காட்டு கொடுத்து அப்பேற்பட்ட சுவாமி ஆச்சாரியன் அனுகிரகத்தினாரே அடி தெரிஞ்சிட்டேன். கிந்தே பூயக பிரியமித கிள ஸ்மேர பக்திரா விபாசி அப்படின்னு, ஆனா இத்தனையும் தெரிஞ்சுட்டு உண்மை வந்து சேவிக்கும் பொழுது கூட அப்ப கூட தாயார் என்ன பண்றா, இத்தனையும் எனக்கு புரிஞ்சுதே, ஆச்சாரியன் கிடைச்சதும் தாயாருடைய அனுகிரகத்தினால், ஆச்சாரியன் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம வந்து அம்மா அப்பான்னு புரிஞ்சிட்டதும் தாயார் அனுகிரகத்தினால், அவா நமக்கு என்ன வேணா கொடுப்பா, அப்பேற்பட்ட தயை நமக்கு இருக்கு, ஏன்னா நம்ம அம்மா அப்பான்னு சொன்னதுனால அவருடைய பாத்திரம் ஆயிட்டோன்றதும் தாயாருடைய அனுகிரகத்தினால, இதெல்லாம் முடிஞ்சும் தாயார்கிட்ட போயிடுச்சா, கிந்தே பூயா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு பிரியமிதகிலா பிரியமா கேட்கறான். ஸ்மேர வக்ரா விபாசின்னு புன்னகையோட சிரித்துண்டு தாயார் கேட்கற மாதிரி இருக்கான். பரிகாசம் இல்ல, சிரிச்சுன்னா அப்படியே சிரிச்சு இன்னமும் திருப்பி திருப்பி வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கான் பாரு, அப்படி அப்படி இல்ல, இன்னும் என்ன வேண்டும் அப்படின்னு கருணையோட ஆச்சரியமான அந்த புன்னகையோட சிரிக்கிற மாதிரி அந்த தாயாருடைய அனுகிரகம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. தாயார் எப்படின்னா சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரி அப்படின்னு தெரிஞ்சின்றதுனால இவனுக்குதான் இது பண்ணணும் அப்படின்னு இல்ல, இவனுடைய யோக்கியத்தையை பார்த்து பண்ணணும் அப்படின்னு தாயார் என்னைக்குமே நினைச்சது இல்ல. மோட்சம் வேணும் அப்படின்னா சரணாகதி பண்ணா மோட்சத்தை கொடுத்துடுறேன், இல்ல இல்ல நீ இத்தனை ஜென்மம் பாவம் பண்ணிருக்கேன் சரி கொஞ்ச நாளைக்கு சொர்க்கத்துல இருந்து அப்புறம் பத்து ஜென்மத்துக்கு கழிச்சு வா அப்படின்னு சொல்லல. இல்ல உனக்கெல்லாம் மோட்சமே கிடையாது, இன்னும் 100 ஜென்மத்துக்கிட்ட கேட்டு வா அப்படின்னு. இப்ப நம்ம வந்து லோகத்துல பைசா கேட்க போனா ஒருத்தர் கிட்ட இப்ப இல்ல அடுத்த 2 மாசம் கழிச்சு வாடுறான், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்றான், அப்படிலாம் கிடையாது. இவனுக்கு என்ன யோகியத்தேன்னு பார்த்து இல்ல, யாரெல்லாம் சரணாகிரி பண்ணாலும் அகிஞ்சனன் எனக்கு ஒண்ணுமே யோகியத்தை இல்லைன்னா கூட அவனுக்கு அப்பேற்பட்ட கருணையை பண்ணக்கூடிய அந்த தாயார் அப்படி அப்படின்னு இதுக்கு மேல என்ன வேண்டும் அப்படின்னு இப்பேற்பட்ட அம்மா அப்பா கிட்ட போய் நம்ம கேட்கறதுன்றது எதுவுமே கிடையாது. அதனால அந்த கருணை அவ அம்மா அப்பா அப்படின்றதே இந்த சுவாமி பெருமாள்னால நான் தெரிஞ்சுட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் எடுத்து சொல்றார், இவா எப்பயுமே என் கூடையே இருக்கணும் அப்படின்னு. கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவதசாம் மௌலி மந்தாரமாலாம் சம்பத்திவ்யா மதிவிஜயன சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு அப்படின்னு. சம்பத்திவ்யா மதிவிஜயன சன்னிதத்தாம் சதாமே, சன்னிதத்தாம் சதாமேனா என்னுடைய ஹிருதயத்துல எப்பயுமே இருக்கட்டும் அப்படின்னு, தாயாரும் பெருமாளுமாக அப்படின்னு. அப்ப தாயார் எப்பேற்பட்டவன் விசேஷனம் போன இல்லையா, எப்பேற்பட்ட தாயார் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கணும்னா சகலவிதமான மங்களத்துக்கும் உறைவிடமான தாயார். கல்யாணம் அவிகல நிதிஹி, எல்லா கல்யாணத்துக்கும் எங்கெங்கெல்லாம் மங்களம், இதை பார்த்து நம்ம எல்லாம் எதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோமோ அந்த இடத்துல எல்லாம் தாயாருடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல எல்லாம் தாயார் இருக்கா, அப்பேற்பட்ட தாயார். காபி காருண்ய சீமா, கருணைக்கு எல்லை இடமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கு முதல்ல நின்று எல்லை கருணைக்கு இதுக்கு மேல யாருமே பண்ண முடியாதுப்பா, இவ்வளவும் மன்னேறே ஒருத்தர் அப்படின்னு எல்லை இதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்ற இடத்துல தாயார் நமக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌலி மந்தாரமாலாம் அப்படின்னு, நிகமவச்சசாம் அப்படின்றது வேதம் ஸ்ருதி, அந்த வேதத்தினுடைய சிரசு பாகம் வேதாந்தம், அந்த வேதாந்தத்துல தான் பரபிரம்மத்தை சொல்லப்படுறது. அந்த வேதாந்தத்துக்கு ஒரு மௌலி மந்தாரமால மந்தார மாலையாக தலையில சிரசுல மந்தார மாலையாக தயார் இருக்காங்க. அந்த மந்தார மாலைக்கு ஒரு ஒரு விசேஷம் இருக்காது, சொர்க்கலோகத்துல இருக்காது, எப்பயுமே அதனுடைய வாசனை போகாது. அப்பேற்பட்ட அந்த மாலை, அப்பேற்பட்ட அந்த வேதாந்தத்துக்கே பரபிரம், அந்த வேதாந்தத்துக்கு வேதத்துக்கு எப்பயுமே சிரசுல ஒரு மந்தார மாலை போலே தாயார் சிரசு மேல இருக்கா அப்படின்னு காட்டும் அப்பேற்பட்ட தாயார். அந்த தாயார் சைஷாதேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு, சைஷாதேவி தேவியே சகல புவன, இந்த சகல புவனத்துக்கும் யாருக்கும் இவனுக்கு தான் நான் பண்ணுவேன், அவனுக்கு நீ ஏற்ற தாழ்வு எதையும் பார்க்காம யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணாலும் அத்தனை பேருக்கும் சரணாகதி பண்ணாட்டி கூட அவனுக்கு எப்பேற்பட்ட அனுகூலம் பண்ணணும், இந்த குழந்தையை நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே நினைச்சிட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே பிரார்த்தனா பிரார்த்தனை பண்ணவாளுக்கெல்லாம் ஒரு காமதேனு போல இருக்காளாம். காமதேனுனா காமனா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் காமம், தேனு அதை கொடுக்கிற நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கிறவளாக தாயார் இருக்கா. தேர்ப்பட்ட தாயார் சம்பத் திவ்யா மது விஜயனஹா, சம்பத் திவ்யா மது விஜயன, மது விஜயன்னா மது கைட்டவர்களை ஜெயம் விஜயம் ஜெயிச்சவர் சாட்சாத் பகவான் ஹயக்ரீவன். ஹயக்ரீவனுக்கு மதுசூதனன் அப்படின்ற திருநாமம், அப்பேற்பட்ட ஹயக்ரீவனுக்கே சாட்சாத் பகவானுக்கே சம்பத்தாக இருக்கா. சம்பத் திவ்யா பகவானுக்கே என்ன பெருமை அப்படின்னா தாயார் கூட இருக்கிறதுனாலதான், பகவானுக்கே என்ன செல்வம் அப்படின்னா தாயார் தான் அப்படின்னு சம்பத் திவ்யா மது விஜயன் அப்பேற்பட்ட தாயாருக்கு சன்னிதத்தாம் சதாமே என்னுடைய என்னுடைய எப்பையும் இருக்கட்டும் அப்படின்னு. அவ தாயார் எப்பேற்பட்ட தாயார்னா எல்லா மங்களத்துக்கும் மங்களம் உண்டாக்குற தாயார், அப்பேற்பட்ட கருணைக்கு எல்லையிடமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க தாயார், வேதத்துக்கு உச்சியிலே வேதாந்தத்துக்கு ஒரு மந்தார புஷ்பம் போலே இருக்கக்கூடிய தாயார், இந்த சகல புவனத்துக்கும் எல்லா மக்களுக்கும் காமதேனுவாக இருக்கக்கூடிய தாயார், சாட்சாத் பகவானுக்கே செல்வமாக இருக்கக்கூடிய தாயார் என்னுடைய எப்பயுமே இருக்கட்டும், எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்றது இப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எப்பயுமே சொல்லணும், தாயாருடைய அனுகிரகம்ன்றது இல்லாட்டி வேற எதுவுமே கஷ்டம், தாயாருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா பெருமான் அனுகிரகம் தானா நமக்கு வந்துடும். எப்பேற்பட்ட சம்பத்து அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா நம்ம நினைச்சுப்போம் அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு ஒரு பலம் இருக்கு, ஆனா இந்த அந்தந்த தேவதைகளுக்கே பலத்தை கொடுக்கறதே யாருன்னா சாட்சாத் மகாலட்சுமி தான். தனம் தானியம் தைரியம் சந்தானம் வித்யா விஜய் இத்தனை அஷ்டலட்சுமி இருக்கா இல்லையா, தனலட்சுமி தானிய லட்சுமி இதெல்லாம் எதுக்கு சொல்றா அப்படின்னா நம்ம வித்யை வேணும் அப்படின்னா இன்னொரு தேவத்தை கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை, வித்யாலட்சுமி தாயாரே கொடுப்பா. இத்தனையும் இருந்தாதான் சௌக்கியமாக இருக்க முடியும், ஒருத்தனுக்கு நிறைய தனம் இருக்கு வித்யை இல்லைன்னா வேஸ்ட், தனம் இருக்கு, வித்தியை இருக்கு, ஆனா வீரியம் இல்லைன்னா வீரம் இல்லைன்னா வேஸ்ட். அப்புறம் வந்து பயந்துட்டே எல்லாத்தையும் விட்டுடுவான். அப்புறம் எல்லாம் இருக்கு, ஆனா இவன் எப்பயுமே விஜயம் இல்ல, ஜெயம் உண்டாகாது இவனுக்கு, எப்பயுமே தோத்துருவான். ஆனா எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அது ஒரு கஷ்டம். அதனால இது அத்தனையுமே தாயார்கிட்டயே இருக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே ஸ்லோகங்கள் பார்த்தோம், சரஸ்வதி தேவி பார்வதி தேவி அவளே வந்து அவளுக்கு இருக்கிற அந்த சக்தியே கொடுத்தது யாருன்னா சாட்சாத் மகாலட்சுமியாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கே ஒரு செல்வமாக இருக்கிறதுனால, பெருமாள் நமக்கு கருணை பண்றதே ஏன்னா தாயார் வட்சஸ்தலத்துல இருக்கிறதுனால, அந்த பக்கத்திலேயே இருந்து பெருமாளை பார்த்து இவனுக்கு கருணை பண்ணும் கருணை பண்ணும் அப்படின்னு ஒரு கண் நம்மளை பார்த்துன்னு ஒரு கண்ணை பெருமாளை பார்த்து வட்சஸ்தலத்திலேயே இருக்கிறதுனால, நமக்கு இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் அனைத்தும் கொடுக்கிறது தாயார் தான். அதனால அந்த அதனாலதான் இன்னைக்குமே எந்தெந்த பல திவ்ய தேசங்கள்ல போனாலும் பெருமாளை கூட நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ தான் சேவிக்கிறது, தாயார் சன்னதிக்கு தினமும் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்பேற்பட்ட குணம் அது, முக்கியமாக காஞ்சிபுரத்திலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ பார்த்தா தெரியும். இந்த தாயாருக்கு நம்ம வந்து கைங்கரியம் பண்றது அப்படின்றதே பெரிய வசதி. அதுவுமே இந்த இதுக்கு அடுத்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்துல பல சுத்திய சொல்றது, தாயாருடைய பெருமையை தெரிஞ்சுட்டோம், தாயார்கிட்ட இப்பேற்பட்ட பிரார்த்தனையெல்லாம் பண்ணிட்டோம். இந்த ஸ்லோகம் தினம் தினம் சொல்றவாளுக்கு என்ன ஒரு இதுன்னா, உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேசாத் கலி கலுஷ நிவர்த்தியை கல்பமானாம் பிரஜானாம் சரசிஜ நிலையா ஸ்தோத்திரமே தத் படந்த சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி அப்படின்னு உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேஷாத் அப்படின்னு, வெங்கடேசன் என்கிற நான், வெங்கடநாதன் என்கிற சுவாமி தேசிகன் தன சொல்லிக்கிறேர். எப்பேற்பட்டவர்னா குரு பக்தியோடையே எப்பயுமே இருக்கிற வெங்கடநாதன், தனக்கு இருக்கிற குரு பக்தி தான். அவர் சொல்றாரு, எனக்கு இத்தனை ஞானமும் இத்தனை கிரந்தங்களும் நான் பண்ணேன்னா என்னுடைய குருனாலே அப்புள்ளார். சாக்ஷாத் பகவத் ராமானுஜருடைய திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கே சித்திர திருவாதிரை என்று அவதரித்தவர் அப்புள்ளார். சுவாமி தேசிகனுக்கு மாத்துலர் மாமா, அவர்கிட்டயே சகல சாஸ்திரமும் படித்தார். அவர் அப்பேற்பட்டவர். அவர் யாருன்னா நடாதூர் அம்மாளுடைய சிஷ்யர். அப்புறம் அவளுடைய பாட்டி வம்சம்னு பார்த்தா கிடாம்பி ஆச்சான் வம்சத்துல வந்தவர். அதனால அப்பேற்பட்ட எல்லா சகல வித்தியைகளும் சுவாமி தேசிகனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேசிக நீங்க அவர் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரையுமே சொல்றாரு. நம்மாழ்வார்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புள்ளார் வரைக்கும் அனைத்து பேரும், ஏன்னா சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எடுத்து பார்த்தாலே அனைத்து ஆச்சாரியர்களுடைய அத்தனை திருவுள்ளமும் சேர்த்துதான் தேசிகன் எங்க இடத்துலயுமே சொல்லுவேன். விருத்தமா சொன்னதே கிடையாது. அதனால எப்பயுமே அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தினாலேயே இருக்கக்கூடிய வெங்கடேசன். அதனாலதான் இந்த ஸ்ரீஸ்துதின்றது ஸ்தோத்திர பாட்டம் மட்டும் இல்ல, தாயார ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் இது. ஏன்னா பரபிரம்மம்னா யாருன்னா வெறும் பெருமாள் தான், தாயார் ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியவாளும் இருக்கான். ஆனா தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்துதான் பரபிரம்மம்னு ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்தே தான் சிருஷ்டி பண்றா, சேர்ந்தே மோட்சத்தை தரா, ரெண்டு பேர்ல யார் அதிகமாக முடிவு எடுக்க முடியும், ரெண்டு பேரும் சேர்ந்தே அவளுக்கு ஏக லட்சியம் அப்படின்னு எடுத்து இவா துவந்த்வம். அப்ப சயேகான்னு வேதம் சொல்றதேன்னா ஏக்கம் அப்படின்னா அப்ப ஒருத்தர் தானே, அதனால பகவான் மட்டும்தான் பிராட்டி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவான்னா இல்ல, சயேகான்னு சொல்லும் பொழுதே அது துவந்தன்வா, ரெண்டு பேரும் ஒட்டையாக இருக்கவா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயத்தையே ஸ்ரீபாஷ்யத்திலேயே மேற்கொண்டு ரகசிய சார்ந்தெல்லாம் நமக்கு புரியணும் அப்படிங்கும் பொழுது அந்தந்த விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்திலேயே நமக்கு கொடுத்து நம்ம தாயாருடைய பரத்துவத்தை ஸ்தாபனம் பண்ண ஸ்தோத்திரமாக இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இது வந்து அதான் சொல்றேன், இது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கே அந்த ஸ்தாபனம் பண்ண ஸ்தோத்திரம். உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேசாத் கலி கலுஷ நிவர்த்தியை கல்பமானாம் பிரஜானாம் அப்படின்னு, இந்த கலியினால வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் போக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம். கலியினாலதான் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நல்லா தான் இருந்தான் திடீர்னு மாறிட்டான் அப்படின்னு, சின்ன வயசுல நல்ல ஸ்தோத்திர பாடங்களா சொல்றான் திடீர்னு ஏதோ ஒரு புத்தி மாறிட்டான் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன, கலியினால காலத்தினால காலத்தின் கட்டாயம். நம்ம பெரியோர்கள் எப்படி இருந்தா இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா காரணம் என்ன, காலம் இந்த காலத்துல அப்படி இருக்க முடியலன்ற ஒரு இது இருக்கு இல்லையா. இந்த கலியினால் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுவாங்க, இந்த கலியிலிருந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் போகும். சரசிஜ நிலையாயாக தாமரை புஷ்பம், சரசிஜ நிலையாயாக தாமரை புஷ்பத்திலேயே இருக்கக்கூடிய அந்த தாயார், அந்த தாயாரை பற்றியதான இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தத் படந்தஹ. இந்த ஸ்தோத்திரத்தை வந்து விஸ்தாரமான அர்த்தங்கள் இருக்கு. அடியன் சொன்னது என்னன்னா ரொம்ப எல்கேஜி தான், இது ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தை விசேஷார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டா பிஎச்டி மாதிரி அப்படி பல பல விஷயங்கள் நம் பெரியோர்கள் நம்ம எத்தனை ஒரு ஒரு ஆச்சாரியர்களும் எடுத்துட்டா இதுக்கெல்லாம் நூறு ஒரு ஒரு புக்கு புக்கே போட்டிருப்பா. ஸ்ரீஸ்துதிக்கு மட்டும் 25 ஸ்லோகத்துக்கு அத்தனை புஸ்தகமே போட்டு அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள் பெரியோர்கள் பண்ணியிருக்கா. அதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சு இந்த விசேஷார்த்தங்கள்லாம் தெரிஞ்சின்றாதான இல்ல, இத சொன்னாலே போறோம். ஸ்தோத்திரமே தத் பட்டன் தக அப்படின்னா என்னன்னா அவனுக்கு என்னன்னா சகல குசலசீமா சர்வ குசலம் எல்லா மங்களங்களும் உண்டாகி சார்வபௌமா பவந்தி ஒரு ராஜா மாதிரி சார்வபௌமனாக ஆயிடும். இந்த இகத்துல மட்டும் இல்ல மோக்ஷத்திலையும் மோக்ஷ சாம்ராஜ்யத்திலையும் அவன் பகவானுடைய மடியில உட்கார்ந்து அந்த பரபிரம்ம சுரூபத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பர சந்தோஷத்தையும் இகத்திலையும் பரத்திலையும் எங்கேயுமே ஒரு ராஜா போல இருப்பான். ராஜா போல இருப்பான்னா நாட்டுக்கு ராஜா ஆனாதான்னு கிடையாது, நாட்டுக்கு ராஜா ஆனவன் கூட ரொம்ப கஷ்டம் இருக்கும். மனசால எல்லாமே சந்தோஷம்னு வந்துருச்சுன்னா அவன் தான் ராஜா. வேற யாருக்கிட்டையும் இது இல்லாம நம்ம நினைச்சதை நம்ம பண்ணிட்டு நல்லதை பண்ணிட்டு இருந்தாலே அவன் தான் ராஜா, அவனே சார்வபௌமன். அப்ப சகல குசலசீமா சார்வபௌமா பவந்தி அப்படின்னு ராஜாவாக இருந்தா கூட சில பேர் தனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும். அவங்க கிட்ட நிறைய பவர் இருக்கும், இவங்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட குணத்தை தெரிஞ்சுட்டு அவன் கீ போட்டு ஆட்டுவான். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சார்வபௌமனாக இகத்திலையும் பதத்திலையும் தாயார் நம்மள பண்ணிடுவா இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே அப்படின்னு உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேஷா அப்படின்னு அத்தனை அந்த சாட்சாத் சுவாமி தேசிகன் வெங்கடேசன் அப்படின்ற திருநாமத்தை கொண்ட குரு பக்தியோட பண்ண இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஸ்தோத்திரமே தத் பட்டந்தக சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி அப்படின்னு ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். அப்பேற்பட்ட தாயாருடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் பார்த்துட்டு வந்தா ஆச்சரியமான அனுபவங்கள் ஸ்ரீஸ்துதியில. இதனாலதான் தாயார் அப்படின்ற எப்பயுமே தனி கோவில் நாச்சியார்னு உண்டு, பெருமாள் அப்படின்னாலும் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலேயே தாயார் உண்டு. அதனால தாயாரை பிரிஞ்சு ஒரு நாளும் பெருமாள் இருந்ததே இல்லை, அது வந்து பிரளய காலத்திலையும் சரி. அதனால ஹிருதயத்திலேயே இருக்கிறதுனால அப்பேற்பட்ட கட்டாட்சங்கள்லாம் பண்றான். அந்த கட்டாட்சத்தினால நம்ம பார்த்தோம் நிறைய. இந்த ஸ்லோகத்துக்கு வந்து என்னன்னா அவாவா திவ்ய தேசத்துக்கு அவாவாளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா. எல்லாரும் சொல்லுவா இந்த இந்த ஸ்லோகத்தை காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாருக்கு தான் சுவாமி தேசிகன் பண்ணேர் அப்படின்னு, திருவேந்திபுரங்காரா எங்க தாயாருக்கு தான் பண்ணேர். சம்பத் திவ்யா மதிவிஜயனகான்னு வருது இல்லையா, அப்ப சம்பத் திவ்யா சம்பத் குமாரர் அப்படின்ற மேல்கோட்டு தாயாருக்கு தான், ஏன்னா அவருக்கு கல்யாணமா இருக்கா அப்படின்னு சொல்றதுனால சம்பத் திவ்யான்னு வருதுனால இது மேல்கோட்டை தாயா இருக்கு அப்படின்னு. அது எல்லாமே என்னன்னா எல்லா தாயாருக்குமே சேர்த்து பண்ணதுதான், அது அந்தந்த அந்தந்த ஊர்க்காரர்களுக்கு அவாவா அனுபவம் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்திலேயே ஒரு ஆச்சரியம். ஸ்ரீரங்கக்காரா என்ன சொல்லுவார், ரங்கநாதன் தான் பெரிய பெருமாள் அப்படின்னு. அந்தந்த பெருமாளுக்கு அவாவாளுடைய எங்க ஊர்லதான் உற்சவம் அழகா நடக்கணும், அது அந்தந்த அனுபவம். அதனால இப்ப அடியர் என்ன கேட்டா சரசிஜ நிலையாயா ஸ்தோத்திரமே தத் சரசி நிலையாய பத்மாவதி தாயார் பத்மாவதி அந்த தாமரை தாமரை போலே கண்கள் தாமரை போலே கை தாமரை போலே இருக்கக்கூடிய தாயார் தாமரையிலேயே எழுதியிருக்க தாயார் அப்படின்றதுனால திருமலை பத்மாவதி தாயாரையே சொல்றா அப்படின்னு அடியனுடைய அந்த மாதிரி அத்தனை பேரும் அனுபவிக்கும்படி இந்த தாயார் அந்த தாயார் இல்லாம அர்ச்சாவதார திருமேனியாக இருந்தாலும் விபவாவதாரமாக இருந்தாலும் அனைத்து தாயாருக்கும் பொருத்தமாக ஆச்சரியமான ஸ்தோத்திர பாடம் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிக்க ஸ்ரீஸ்துதி. இந்த ஸ்லோகத்தை அனைவரும் தினமும் சொல்லி இப்பேற்பட்ட தாயார் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று கட்டாட்சத்தை பெற்று நம்ம சம்பிரதாயத்தையும் நம்ம சித்தாந்தத்தையும் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கிறதுனால அந்த ஞானம் அப்படின்றது ஒரு செல்வம் தானே. சம்பிரதாய ஞானம்ன்றது தான் உயர்ந்த செல்வம், அதை தெரிஞ்சுண்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் தாயார பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அந்தந்த பக்கத்துல இருக்கிற கோவில்கள்லயோ அவாவாத்து பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இப்பேற்பட்ட ஸ்தோத்திரங்களை நமக்கு வந்து சிரவணம் கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ ஆன பாக்கியம் அதுவுமே தாயாருடைய அனுகிரகத்தினாலதானே. இப்பேற்பட்ட சின்னவனாக இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட ஸ்தோத்திரத்திலுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானத்தை கொடுத்து தாயாருடைய அனுகிரகத்தினால வித்யாலட்சுமி எல்லா தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிண்டு நமக்கு சகல சௌக்கியத்தையும் கொடுக்கணும். இதே போல இதுதான் உண்மையான ஒரு செல்வம். எப்பயுமே பெருமாளை பத்தி கேட்டுண்டு பெருமாளை பத்தியே சொல்லிட்டு தாயார் தாயார் பெருமாள் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு செல்வம். அதுல முக்கியமாக நம்ம இங்க சொல்றது என்னன்னா சுவாமி தேசிகன் எடுத்தெடுத்து காட்டுற 2-3 ஸ்லோகத்துல சரணாகதி பண்ணவனுக்கு என்ன அப்படின்னு காட்டுறது இல்லையா. அது என்ன அங்க சொல்ல வரையர் அப்படின்னா, அந்த இருட்டுல இருக்கிறவனுக்கும் அந்த வெளிச்சம் வரப்போறதுன்னு, நான் இனிமேது நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்க போறது அப்படின்னு ஒரு உத்தியோகம் வந்துருச்சு. ஒரு 3 வருஷமா உத்தியோகம் இல்ல, உத்தியோகம் வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடுத்த வருஷம் அப்படின்னா அவனுக்கு அப்பயே அங்கிலிருந்தே சந்தோஷம். இந்த உத்தியோகத்துக்கு நான் எப்படி போக போறேன், அங்க நான் என்ன பண்ண போறேன், அதுக்காக வெல் ப்ரிப்பேர்டா சந்தோஷத்தோட இருக்காங்க. இனிமேது நமக்கு எல்லா கஷ்டமும் போக போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த நிலைமை நமக்கு மோட்சம் சத்தியம் நினைக்கும். அதனால இதுல என்ன தெரியுதுன்னா, சரணாகதி கண்டிப்பாக பண்ணிடணும். சரணாகதி பண்ணாதவா இருந்தா கூட அவாவாளுடைய ஆச்சாரியர்கள் முன்னோர்கள் யார்கிட்ட பண்ணிட்டாலோ அவ கிட்ட பஞ்சசம்ஸ்காரமும் சரணாகதியும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இதை வந்து கண்டிப்பா இதுலதான் இதுல எடுத்து சொல்றேன். இதை பண்ணிட்டு அந்த நிலையை நம்ம வந்து அந்த சந்தோஷமான நிலையில நம்ம இருக்கணும் எப்பயும். அப்ப பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி சரணாகதி அவ்வளவு முக்கியம். அது அதுக்கு என்னன்னா, நம்ம பண்ணிட்டோன்றது ஒண்ணு இருந்தா கூட, இப்ப அடியே சரணாகதி பண்ணும் பொழுது என்னன்னு அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சின்ன குழந்தையா தான் இருந்தேன். அப்பா ஆசிண்டு போய் எங்களை எல்லாருக்கும், 3 அண்ணா தம்பி நாங்க 3 பேருக்கும் ஆசிண்டு போய் சுவாமி கிட்ட சரணாகதி பண்ணி வச்சா இல்லையா. அப்படி அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சிதான் சந்தோஷம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கூட இருக்கிறவாளுக்கோ நம்ம பசங்களுக்கோ அடுத்த சந்ததிக்கோ எல்லாருக்கும் சொல்லி அதை பண்ணி அதுக்கப்புறம் அது பண்ணாலே போறோம். இன்னைக்கு நான் இப்போ அன்னைக்கு சரணாகதி பண்ண அன்னைக்கு எனக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியலன்னாலும், அந்த ஆச்சாரியின் அனுகிரகத்தினால இன்னைக்காவது தெரிஞ்சு ஒரு 2-3 பேருக்கு சொல்ல முடியறதுன்னா அதுவே அந்த சரணாகத்தியினுடைய பலன் தானே. அப்படி இருந்து நம்ம எல்லாரும் அந்த மனசு தானா மாறிடும். அதை பண்ணி வைக்கணும் அப்படின்றதும் இதுல தெரியறது. அதனால தாயாரை முன்னிட்டுண்டுதான் சரணாகதி. முதல்ல தாயார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தாயார் பெருமாள் கிட்ட சேர்ந்து சரணாகதி பண்ணணும். அதையும் முதல் 3 ஸ்லோகத்துல சொல்றது இல்லையா. முதல்ல புருஷக்காரம், தாயார்கிட்ட சொல்லாம போனா பெருமாள் கோச்சி பேரும் அப்படி, தாயார்கிட்ட சொல்லி பெருமாள் கிட்ட பண்ணணும் அப்படின்னு. சரணாகதியும் பண்ணி நம்ம வந்து சகல சௌக்கியத்தையும் இனிமேல் என்ன அப்படின்னா கைங்கரியங்களை பண்ணிட்டு நம்மளுடைய எப்பயுமே பெரியவாளுடைய விஷயத்தை கேட்டுட்டு அவளுடைய அனுகிரகத்துல ஆச்சாரியர் அனுகிரகத்துல பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு தாயாரும் பெருமாளுமாக பிரார்த்திச்சுன்னு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.